ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதேத்ராடத்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தனலக்ஷ்மணஹரித்ரார் சம்ப்ராப்த துர்யாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தனசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்தனவாகீஷேமிடம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்ய பரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்த்ரார்யம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹம் விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராரண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணசரணம் பிரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் 28வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று தொடங்கக்கூடியதான பாசுரம். இந்த இடையர் குலத்து பெண்கள் எம்பெருமானிடத்தில் சம்மானங்கள் எல்லாவற்றையும் பெற்று குளிர்ந்திருக்க விரும்பியத எம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்து பறை முதலியன அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்த பொழுது எம்பெருமானும் அவர்கள் வேற சில கர்மாக்கள்ல விருப்பம் இல்லாமல் எம்பெருமான் திருவடிவாரத்திலேயே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோட கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழக கிடப்பேனே என்று நாச்சியார் சொன்னா போல அவர்களை பரீட்சை செய்து பார்த்து அவர்களுக்கு குறைவில்லாதபடி அவர்களுடைய பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் காண்பித்து ரொம்ப அழகாக பெருமாள் அவர்களுக்கென்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதிகத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்கிறார்கள். அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது சில விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத்து பிரணயேனவாபி சிறுபேர் அழைத்தனவும் சீதி அருளாதே அப்படின்னு இருக்கு இந்த பாசுரத்தில். எம்பெருமானுடைய பரத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் எம்பெருமானுடைய சௌலபிய விசேஷங்களை புரிந்து கொள்ளாமல் எம்பெருமான் திருவடிவாரத்தில் ஏதாவது சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சாமான்யமா பார்த்தான் இந்த பாசுரத்தில் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு இருக்கு. போன பாசுரத்திலே கூட உண்ணும் போது கோவிந்தனை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத போன பாசுரத்திலையும் பார்த்தோம். இந்த இடையர் குலத்து பெண்கள் சொல்கிறார்கள், உண்ணும் போது மட்டும் கோவிந்தனை நினைக்கல, ஹரேர் நாம சதா ஜபேத் அப்படின்னு சொல்றார் போல உண்ணும்பொழுது மட்டும் நினைக்காமல் எல்லா சமயங்களிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எப்பொழுதுமே நேரில் கண்டுகொண்டிருப்பது. ஸ்ரீபாஷ்யத்தில் சுதி வாக்கியம் ஒன்று இருக்கு, திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவியா அப்படின்னு இருக்கு. அதுல மந்தவியா அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது மனதால் தியானிக்க வேண்டும் என்று பாஷ்யகாரர் அருளி செய்திருக்கிறார். நேரில் பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு தியானமா சிந்தனமானது ஏற்படுமோ அதே போல அப்படியே மனதால் தியானித்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சாத்காரமானது ஏற்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானிடத்தில் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், நீ வெறும் தெய்வமா மட்டும் இருக்கக்கூடாது, இந்த குலத்தில் பிறந்து கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டு எங்களுக்கும் அதே மாதிரியாக கறவைகளுக்கும் ரொம்ப சுலபமாக சேர்ந்து கழிக்கும்படியாக வெகு சுலபனாக சுஷீலனாக சௌசீல்யம் அப்படின்ற தன்மையானது பேசப்படுறது. சௌசீல்யத்துடன் கூடினவனாக குறைவொன்றும் இல்லாதவனாக எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பரத்துவத்தை நிரூபிப்பாரோ அப்படிப்பட்ட பரத்துவத்துடன் கூடினவனாக இங்கே யாதவகுலத்தோடு இருக்கும் பொழுதும் அப்படிப்பட்ட பரத்துவத்தோடே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பாசுரத்தில் இன்னும் கூட சில அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. மேலிருந்த வார்த்தையா பார்த்தாலே அவர்கள் அவர்களுடைய ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதிகத்துவத்தையும் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இத மாயவனை அதாவது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற பாசுரத்தில் கூட வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ ஆச்சாரியன் தத்துவஹித புருஷார்த்த உபதேசம் செய்யக்கூடிய பிரகாரமானது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தால் பாஞ்சகாலிக பிரக்ரியை அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய விஷயங்களை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்ற பாசுரத்தில் கூட நாம பார்த்தோம். இப்போ இந்த பாசுரத்தில் அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு வரக்கூடிய சிஷ்யர்கள் ஆச்சாரிய உபதேசத்தை பின்பற்றி பிரபத்தியை அனுஷ்டிக்கும் முறையானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு கர்மயோகம் செய்வதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயலாமையை எடுத்து சொல்லி அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்றதுனால அறிவொன்றும் இல்லாத அப்படின்ற பதத்தின் மூலமாக ஞானயோகம் பக்தியோகம் முதலானவைகள் இல்லாத ஒரு தன்மையை அந்த இடத்திலே காட்டுகிறார்கள். கர்மயோகம் பண்றதுக்கு அவர்களுக்கு இயலாமை, அதே மாதிரி ஞானயோகம் பக்தியோகம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அறிவே இல்லை. ஆகையினாலேயே கார்பண்யமானது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கறவைகள் அப்படின்னு சொன்னதுனால மாடு மேய்க்கக்கூடிய தங்களுடைய தொழிலை சொன்னபடியினால ஆணுகூல்ய சங்கல்பமானது இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்றபடியினால இது பரியந்தம் படிப்படியாக அவர்களாலே செய்து கொண்டிருந்த எம்பெருமானிடத்தில் தமக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடியதான சுவாமித்வ ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தத்தை இந்த இடத்திலே காண்பிக்கின்றாள். ஒழிக்க ஒழியாமை அப்படின்னு சொல்லப்பட்டபடியினால அவன் எப்படியும் நம்மை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு மகாவிஸ்வாசமானது இந்த இடத்துல சொல்லப்பட்டது. சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே அப்படின்றதுனால பிராத்திகூல்ய வர்ஜனமானது இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது. நீதாராய் பறை அப்படின்றபடியினால கோப்திருத்துவ வரணம் சொல்லப்பட்டு வரசமர்ப்பணமும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்றபடியினால நித்தியமாக சேஷத்துவ அனுசந்தானமா இருக்கக்கூடிய ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபத்தியும் இந்த இடத்திலே காண்பிக்கப்பட்டது என்று கறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துன்போம் என்ற பாசுரத்தினுடைய அர்த்தமானது சொல்லப்படுகிறது. இதோட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த பாசுரத்துல நாளை பார்க்கலாம். கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.